ேயசிரவணையோரமாம் துல்லியம் ீயமனூரிஞ்சிதனேமேவனித்தபிஷ்டம் பிரசன்னமுராம் மம சம்விதேஹி. ஸ்ரீமதி கோதாயை நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ கோதாஸ்துதி மூன்றாவது பத்தியத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம். முதல் இரண்டு பத்தியங்களால் கோதையை, கோதா பிராட்டியை சரணமடைந்து மௌனமாக இருக்க தாம் ஆசைப்பட்டாலும் ஸ்ருதிகளுக்கு கூட அப்பாற்பட்ட குண வைபவங்களை உடைய கோதா பிராட்டியை நாம் ஸ்துதி பண்ண முடியாதுன்னு மௌனமாக இருந்தால் கூட அந்த குணங்களே சுவாமி தேசிகனை தம்மை ஸ்துதி பண்ணுமாறு தூண்டுகின்றன. அழகாக சாதிச்சார். நல்ல சிறந்த கவிகளுக்கு அவர் எழுதக்கூடிய காவியத்துக்கு லட்சியமாக ரொம்ப வசதியான விஷயங்களை எதிர்பார்ப்பார். சாதாரணமாக இருக்கக்கூடிய கவிகள் தான் எதவனை பற்றி எழுதுவார். ஏன்னா அவளுடைய திருஷ்டி திரவியத்தில் இருக்கலாம், இத்தனை விஷயங்கள் இருக்கலாம். நம்முடைய ஆச்சாரிய வள்ளல் சுவாமி தேசிகனோ கைங்கரியம், பகவானுக்கு கைங்கரியம், அந்த பரிபூர்ணமான ஞானத்தில் இருக்கக்கூடியவர். அதனால் கோதா பிராட்டியை பார்த்த உடனேவே அவள் கொடுத்த அந்த அற்புதமான சேவையில் சுவாமிக்கு உடனே இந்த கவிதைகள்லாம் ஸ்புரிக்கிறது. அதை சுவாமி நெய்ச்சார சந்தானத்தோடு விண்ணப்பிக்கிறார். கோதையே, உன்னை பற்றின ஸ்துதி பண்ணணும்னு சொன்னால் அது எப்படி இருக்கணுன்றதுக்காக ரெண்டு எடுத்துக்காட்டு காட்டுறார். ஒரு கவிதை அல்லது ஒரு பத்தியம்னு சொன்னால் அதில் ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்குது, சப்தம் அர்த்தம். சில சமயம் அர்த்தத்தை என்ன சொல்லியிருப்பார், ஆனால் அந்த பத்தியத்தை வாசிக்க முடியாது, இல்லை கடினமான சப்தங்கள்லாம் பிரயுக்தமாக இருக்கும், இல்லை சப்தங்கள் ரொம்ப அற்புதமாக போட்டிருப்பா, ஒரு அர்த்தமாக அதில் ஒன்று நம்ம தீர்மானம் பண்ண முடியாது, இல்லை அர்த்தமே இல்லாமல் கூட இருக்கலாம். சப்தம் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னு சொன்னால், பிராட்டியினுடைய கொலுசு மணிலோபுரம் அல்லது ரத்ன சிலம்பு அதில் காதில் காலில் போட்டுருப்பா இல்லையா, அது நடக்கச்சே ஒரு சப்தத்தை, இனிமையான சப்தத்தை எழுப்பும் ஒளி. இது அவ்யக்தமான சப்தம், அதாவது கேட்கறதுக்கு இனிமே மட்டும்தான் அதில் இருக்கும், அதில் ஒன்றும் கருத்து இருக்காது. ஆனால் சுவாமி விண்ணப்பம் பண்ணுறார், தான் எழுதக்கூட பத்தியமானது அந்த ஒளியை ஒத்ததாக இருக்கணும்னு. அர்த்தம் வரைச்சே ரொம்ப அழகாக போட்டுட்டார். உன்னுடைய நாயகன் இருக்கின்றானே மணாலன், அவனுடைய செவிகளுக்கு அமுதம் மாதிரி இருக்கணும்னு. ஏன்னா எப்பயும் ஸ்ருதி, அதாவது வேதத்தை நாம் கேட்க கேட்க ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, அது அழகாக நிறுத்தி நிதானமாக சேவிக்கச்சு அதில் இருக்கக்கூடிய ஸ்வர விசேஷங்கள்னால அது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி வசதியான ஒரு சங்கீதமோ அல்லது ஒரு ஸ்ருதியோ கேட்கிறவளுக்கு சுமாரான ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு பிடிக்காது. அப்படியே கேட்டாலும் ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு தோணாது அவளுக்கு. நல்ல உயர்ந்த விஷயத்தை கேட்டால் உடனே ஒரு சன்மானம் கொடுக்கறதுக்கு தோணும், இந்தாப்பா வச்சுக்கோ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவான். அது மாதிரி எம்பெருமானுக்கு இது கேட்கறதுக்கு அமுதம் மாதிரி அர்த்தவத்தாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நல்ல சப்தங்களும் நல்ல பிரயோகமாக வரணும்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோதா ஸ்துதியானது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்துதி, நம்முடைய சுவாமியினுடைய ஒரு மேதாவிலாசம். பொதுவாக இன்னைக்கு விஞ்ஞானத்தை கூட சொல்கிறா, ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் சொல்கிறா, லெஃப்ட்டுக்கு வந்து இமேஜினேஷன், ரைட்டுக்கு வந்து அந்த மேத்தமேட்டிக்கல் பிரெயின் சொல்கிறா, அதான் நியாயம், லாஜிக்கல் மைண்டுன்றா. இதை சில பேருக்கு சில விஷயம் சில அம்சம் டாமினேட்டிங்காக இருக்கும். லாஜிக்கலாக இருக்கிறவளை ரொம்ப ட்ரையாக இருப்பாள் லைஃப்பில், அவளுக்கு எதையும் ரசிக்க தெரியாது, அவளால் கவிதையெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இல்லை கற்பனா சக்தி ஜாஸ்தி இருக்கிறவளுக்கு லாஜிக்கல் திங்கிங் லேக்கிங்னு சொல்கிறா. ஆனால் நம்ம சுவாமியை பாருங்கோ, அவர் கவி தார்க்கிக சிம்மம், கவிதை பண்றவாள்லயும் அவர் சிம்மம், தர்க்கம் பண்றவாள்லயும் அவர் சிம்மம். அது அற்புதமான அவர் கண்டாவதாரம். இப்ப இந்த பத்தியத்தை பார்க்கச்சு ஜனனி கோதைன்னு போட்டுண்டார். ஏன்னா பிரார்த்தனை பண்ண போறார். பிராட்டியை பிரார்த்திக்கும் போது தாயேன்னு சொல்லிட்டா உடனே அவள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த தாய்மையை வெளிப்பட்டுடும், கேட்டதை கொடுத்துருவா. அதனால ஜனனி, ஜனனின்றது பிரதமா விபக்தி. ஜனனி இது சம்போதனம். ஜனனி கோதே, கோதான்றது பதம், கோதே சம்போதன பதம், கோதான்றது பிரதமா விபக்தி, கோதேன்றது சம்போதனம். ஜனனி கோதே அல்லது கோதே ஜனனி. சம்விதேகி, விதேகின்னு சொன்னா கொடுன்னு அர்த்தம். லோட்ல காரம் அது சம்யக்கு, நன்றாக கொடு. விதேகி பிரார்த்தனை அது. எதை கொடுக்க வேண்டும் கேட்டா வாச்சம், வாக் வாச்சோ வாச்சகன்னு, வாச்சம்னா வாக்கை அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீலிங்க சப்தம் வந்து வாக்கை. வாக்கை நன்றாக எமக்கு அளிக்க வேண்டும். யார் இப்ப சம்விதேகின்னு சொன்னதுனால சொம் பதம் போட வேண்டாம், நீண்ட தெரிஞ்சிடும். கொடுன்னு சொன்னா நீதான், எதிர இருக்கிற பார்த்தா கொடுன்னு சொல்ல முடியும். ஆனால் இங்க என்ன பண்றாருன்னா துவமேவ சம்விதேகின்னு போட்டார், நீயே கொடுக்கணும்னு போட்டார். என்ன யாரையா விட்டு விட்டு கொடுக்க சொல்லலாம், நீயே. ஏன்னா உன்னை பத்தி சுத்தி பண்ண போறேன், அப்ப நீயே அந்த பதங்களையும் சொல்லிட்டேன்னா என் காரியம் ரொம்ப சுலபமாக போயிடும். அழகா அந்த பதங்கள் எல்லாம் கோத்து ஒரு மீட்டர்ல செட் பண்ணி பண்ணிடலான்ட்டு. ஏன்னா லோக்கத்துல பாருங்க, லௌகிகமா சொல்றதா இருந்தா டியூன் ஒருத்தர் போடுறாரு, வார்த்தை ஒருத்தர் எழுதுறாரு, ரெண்டு பேருக்கும் ரெண்டும் வராதுன்னு வச்சுப்போம். அப்போ இந்த ரெண்டு செட் ஆகணும் நன்னா, அதுக்கேற்ற மாதிரி அப்போ அந்த பதப்பிரயோகம் ரொம்ப நன்னா வரணும். அதுக்காக கோதையே விஜயானம் பண்ணிடுறார் அந்த பதங்களை. வாக்கை எனக்கு கொடு. மம சந்திதேகி எனக்கு, மமனா மக்கியம், மம ரெண்டும் மியூச்சுவலாக பயன்படுத்தலாம். மம துவமேவ சந்திதேகி, நீயே கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட வாக்கு அப்படின்னு கேட்டால் துவத்து அபிஷ்டவ அருகாம், துவதபிஷ்ட வாருகாம்னு இருக்கு பத்தியத்தில். துவத்து அபிஷ்டவ அருகாம், அருகாம் அருகத்தை உடையதுன்னு அர்த்தம், ஏற்றன்னு அர்த்தம். வாசம்க்கு அருகாம்ன்றது விசேஷனம். வாசம் ஸ்ரீலிங்கமாக்கிறதுனால அருகாம் அருகத்தை உள்ள, அது தித்தியா பக்தி ஏக்கவச்சனம். எதற்கு ஏற்றதாங்கிட்ட துவத்து அபிஷ்டவ, அபிஷ்டவனை ஸ்துதி பண்ணுறது, துவத்துனா உன்னுடைய, அது துவத பிஷ்டவன்னு சந்தினா ஆயிடுது. அப்போ உன்னை துதிப்பதற்கு ஏற்ற முடைய வாக்கை நீயே எனக்கு கொடுக்க வேண்டும். நான் பெரியவாகிட்ட போய் நம்ம பொதுவாக விஜயமம் நினைச்சப்ப ஜாக்கிரதையாக பேசணும், சரியான பதங்கள் நம்ம பயன்படுத்தணும். நம்ம விட கீழே இருக்கவாக்கிட்ட அப்படின்னா பேசிடலாம், அப்புறம் ஜாக்கிரதையாக அப்ரோச் பண்ணணும். அதை நம்ம காண்பிக்கிறார் சுவாமி கோதபிராட்டிக்கிட்ட, அவளை துதிப்பதற்கு அவளிடமே அந்த வாக்கை பிரார்த்திக்கிறார். எப்படி இருக்கணும் அந்த வாக்கு? அதுக்கு தானே சொல்லிடுறார் இப்படி இருக்கணும்னு. துவதிய மணி நூப்புற சிஞ்சிதானாம் துல்யாம், துவதியன உன்னுடையது, அஸ்மதிய துவதிய மதிய, துவதியன உன்னுடையது, மதியன என்னுடைய. மணி நூப்புற, மணி நூப்புறதாயின்னு பாட்டோட கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ரத்தன இருக்கணும், நூப்புறம் சொன்னா அந்த சிலம்பு, அந்த காலில் அணியக்கூடிய ஒரு ஆபரண விசேஷம் வச்சுக்கலாம். அதை போட்டு நடக்கச்சே அழகாக ஒரு அந்த சப்தத்தை எழுப்போம், அந்த சப்தம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அதை ஒத்த சிஞ்சிதானாம் துல்யாம், சிஞ்சிதான் சொன்னால் அது சப்தம், சிஞ்சிதானாம் அந்த ஒலிகளுக்கு, சிஞ்சிதம்னா சப்தம், சிஞ்சிதான்னு அந்த ஒலிகளுக்கு சமமான, துல்யாம்னா மறுபடியும் இது துல்யாம் அருகாம் வாச்சம், அவைகளுக்கு ஒத்ததாக இருக்கக்கூடிய, உன்னை துதிப்பதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய வாக்கை. மேலும் துவத் பிரேயசக ஸ்ரவணயோகோ அமிர்தாயமானாம், துவத்து பிரேயசக பிரேயான் அப்படின்னா விருப்பப்பட்ட, விரும்பின அர்த்தம், அதாவது இங்கிலீஷ்ல டியர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அர்த்தம். இங்க நாயகன், பிரேயான் சொல்றதுக்கு பிரேயசகன்றது நாயகனுடைய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். துவத்து பிரேயசகன்னு சொன்னா உன்னுடைய நாதன் அவனுக்கு, ஸ்ரவணயோகோ அல்லது அவனுடைய செவிகளுக்கு, ஸ்ரவண யோகம் ஸ்ரவணம்னு சொன்னா இயர் இஏஆர், ஸ்ரவண யோகம்னு சொன்னா ஷஷ்டி பக்தி ஜீவச்சனம் சம்பந்தம். அவனுடைய திருச்செவிகளுக்கு அமிர்தாயமானாம், அமிர்தாயமானது ஒரு பிரயோகம், அமுதத்தை போன்றதாய் அர்த்தம் அதுக்கு, தட் விச் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு அமிர்தம் வச்சுக்கலாம். அமிர்தாயமானாம்னு சொல்லிச்சு அமிர்தாயத்தே அப்ப அமிர்தாயமானா அமிர்தாயமானாம் இதுவும் வாசனுக்கு விசேஷம். அமிர்தாயமானாம் துல்லியாம் அருகாம் வாசன் அப்படின்னு சொல்லணும். உன்னுடைய நாயகனுக்கு அவனுடைய திருச்செவிகளுக்கு ஒரு அமுதத்தை அமுதம் போன்றதாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கு எனக்கு வேண்டும். அந்த சப்தம் அதை அதை அதை வாசிக்கச்சே ஒரு நல்ல இனிமை ஏற்படணும், ஒரு இனிமையான சப்தமானது வரணும். அது உன்னுடைய உன்னுடைய திருவடிகள் சாத்திக் கொள்ளக்கூடிய அந்த ரத்ன சிலம்பு மாதிரி அது ஒழிக்கணும்னு அழகா இங்கே கேட்டு பிரார்த்தனை பண்றார் சுவாமி. ஒரு அன்னையத்தை பார்த்தோம்னா கோதே ஜனனி அல்லது ஜனனி கோதே தொத் பிரேயசக ஸ்ரவணயோகோ அமிர்தாயமானாம் தொதீய மணிநூபுர சிஞ்சிதானாம் துல்லியாம் தொதபிஷ்டவ அருகாம் பிரசன்ன மதுராம் வாசம் மம துவமேவ சம்விதேகி. பிரசன்ன மதுராம்ன்றது விட்டு போயிடுது. பிரசன்னு சொன்னால் தெளிவாக இருக்கிறது, ரொம்ப பிளசண்டாக கிளீனாக இருக்கிறது. அதாவது ஒரு அர்த்தத்தை சொன்ன உடனே புரிச்சு உடனே அதுக்கு உண்டான ஒரு பதில் வரணும். மதுரம்னு சொன்னால் இனிமையாகவும் இருக்கிறது. இப்போ கிளியராக இருக்குன்றது வந்து இனிமை இல்லாமல் இருக்கலாம், இனிமையாக இருக்கிறது கிளியராக இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக எல்லா விசேஷத்தையும் போடுகிறார். ஏன்னா காவியங்களில் வரைச்சே ஒரு ஒரு தேசத்துக்கு ஒரு ஒரு இது உண்டு, விசேஷம் உண்டு. தெற்கத்தில் தெற்கு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு மாதிரி பேசுவா, கௌடியான்னு பெயர். நார்த் ஈஸ்ட் இருக்கிறவாள்லாம் அவள் ரொம்ப டைரக்டாக இருப்பாள், சப்தாடம்பரம்னு சொல்லுவாள். அதாவது ரொம்ப சப்தம் நிறைந்ததாக இருக்கும். அது மாதிரி ஒருத்தர் ஒரு தேசத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. அந்த மாதிரி வரைச்சு சுவாமி மதுரமாகவும் பிரசன்னமாகவும் இருக்கணும்னு வைதர்பத்துக்கு ஸ்டைல் உண்டு. அதை நம்ம போகலை, நம்ம பெருசாக போயிடும் உபன்யாசம் வேணா போயிட்டு சொன்னோம்னா. ஆக மொத்தம் பிரசன்ன மதுராம்னு சொல்லிச்சு, தெளிவோடு இருக்கணும், நல்ல இனிமையாக இருக்கணும் அப்படிப்பட்ட வாக்குன்னு. அதுவும் பிரசன்ன மதுராம்ன்றதும் அந்த வாக்கு விசேஷம். ஒரு அர்த்தத்தை பார்த்தோம்னா ஜனனி கோதே தாயே கோதையே கோதையே தாயே தொத் பிரேயச உன்னுடைய நாயகனுடைய சிரமண யோகோ திருச்செடிகளுக்கு அமிர்தாயமானாம் அமுதம் போன்றதாய் துவதீய மண்ணூபுர சிஞ்சிதானாம் துல்லியாம் உன்னுடைய அந்த ரத்ன ஆபரணம் இருக்கு, திருவள்ளி சேர்த்தக்கூடிய ரத்ன ஆபரணம் இருக்கு, அதனுடைய ஒளிகளுக்கு அதை எழுப்பக்கூடிய சப்தத்துக்கு ஒத்த துல்லியாம் அபிஷ்டவ அருகாம் உன்னை துதிப்பதற்கு ஏற்றதாக இருக்கணும், அந்த அர்த்தவத்தா இருக்கணும். பிரசன்ன மதுராம் அதே சமயத்தில் நம்ம கேட்கறதுக்கு சொன்ன உடனேவே அது ஒரு காரியத்தை சாதிச்சு கொடுக்கணும். அப்படி உன்னுடைய நாயகனுடையதான கருணையை அருளை எனக்கு அது பெற்றுத்தர வேண்டும். அப்படிப்பட்ட வாச்சம் வாக்கை மமன எனக்கு தொமேவ சம்பிதேஷி நீயே கொடுத்து அருள வேண்டும்னு ரொம்ப சமத்காரமாக இந்த மூன்றாவது பத்தியத்தில் இந்த கோதாஸ்துதியை பூர்த்தி பண்ணுறதுக்கு தேவையான அந்த வாக் சக்தியை நம் சுவாமி கோதா பிராட்டியிடமே பிரார்த்திக்கிறார். அடுத்த பத்தியத்தை அடுத்த இதில் அனுபவிக்கலாம்.